மறக்க தெரியவில்லை எனது காதலை, மறக்கும் உருவம் இல்லை எனது தேவதை. சிறகுகள் முளைக்கும் முன்பே விலங்கினை பூட்டிக் கொண்டேன் என் தேவியே. மறக்க தெரியவில்லை எனது காதலை, மறக்கும் உருவம் இல்லை எனது தேவதை. காதல் மலர் செண்டு நான் கொண்டு வந்தேன், உன்னை சேராமல் உயிர் வாடி நின்றேன். காதல் மலர் செண்டு நான் கொண்டு வந்தேன், உன்னை சேராமல் உயிர் வாடி நின்றேன். உனக்காக பாட இசை கொண்டு வந்தேன், மௌனங்கள் பரிசாக தந்தேன். சொந்தமாகாது சொல்லாத நேசம், இதயம் சேராது இல்லாத பாசம், காதல் மகராணியே. மறக்க தெரியவில்லை எனது காதலை, மறக்கும் உருவம் இல்லை எனது தேவதை. உன்னை நினையாமல் ஒரு நாளும் இல்லை, உன்னை மறந்தாலே உயிர் சொந்தமில்லை. உன்னை நினையாமல் ஒரு நாளும் இல்லை, உன்னை மறந்தாலே உயிர் சொந்தமில்லை. கடல் நீளம் கூட கரைந்தோடி போகும் என் அன்பில் நிறமாற்றமில்லை. தேகம் தீயோடு வேகும் போதும் தாகம் என் தாகம் தீர்வதில்லை, ஆசை அழியாதடி. மறக்க தெரியவில்லை எனது காதலை, மறக்கும் உருவம் இல்லை எனது தேவதை. சிறகுகள் முளைக்கும் முன்பே விலங்கினை கூட்டிக் கொண்டேன் என் தேவியே.